மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா என்ன சொல்லி பறக்கிறது நம்மை கண்டு நாணி இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி தள்ளி போகிறது எங்களின் கதை கேட்டு தலையாட்டுது தாமரைப்பூ மயிலே நாம் ஆடிய கதையை நீ பேசு மல்லிகை பூவை மல்லிகை பூவை பார்த்தாயா வந்து மோதாமல் கடலின் கரைகள் கிடையாது எந்த அலைகள் வந்தாலும் எங்கள் சொந்தம் உடையாது சுற்றி சுற்றி வருதே பட்டுத்தென்றல் காற்று இங்கே என்ன பார்க்கிறது ஒட்டுவிடும் மலரை காஞ்சிப்பட்டு நூலில் கட்டித்தர கேட்கிறது கிளிகளின் இசைப்பாட்டு மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா ஆயிரம் கோடிகள் செல்வம் அது யாருக்கு இங்கே வேண்டும் அரைநொடி என்றால் கூட இந்த ஆனந்தம் ஒன்றே போதும் பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா